إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ثم أما بعد فقد رأينا في الأسبوع الماضي أنه ينبغي لنا معرفة علامات النفاق لنجتنبها وقلنا إننا سنركز على أبرزها وهي الموجودة في قول النبي صلى الله عليه وسلم أربع من كنا فيه كان منافقا خالصا ومن كانت فيه خصلة منهن كانت فيه خصلة من النفاق إذا اؤتمن خان إذا اؤتمن خان وإذا حدث كذب وإذا عاهد غدر. Nous avons vu lors de la semaine dernière qu'il est important aux croyants de connaître les caractéristiques de l'hypocrisie afin de s'en éloigner. Et nous avons dit que nous allons nous concentrer sur les caractéristiques les plus apparentes. Et ce sont celles qui sont citées dans le hadith du prophète sallallahu alayhi wa sallam. Quatre caractéristiques. Lorsqu'elles sont rassemblées chez un individu, alors celui-ci est un pur hypocrite. Mais si une de ces caractéristiques est en un individu, alors celui-ci possède une caractéristique de l'hypocrisie. Si un dépôt lui est confié, alors il le trahit. Lorsqu'il ment, lorsqu'il parle, il ment. Lorsqu'il prend un engagement, il ne le respecte pas. وَإِذَا خَاصَمَ فَجَرَ. Et lorsqu'il a un conflit, il dépasse les limites. وَقَدْ تَكَلَّمْنَا عَنِ الْعَلَامَةِ الْأُولَى أَلَا وَهِيَ الْخِيَانَةُ فِي الْأَمَانَةِ. Nous avons vu la première caractéristique, qui est le fait de trahir le dépôt qui a été confié. وقبل أن نشرع في العلامة الثانية أحببت أن أذكركم بمثال آخر متعلق بالخيانة في الأمانة. Et avant d'aborder la deuxième caractéristique, je voudrais vous rappeler un autre exemple qui concerne la trahison lors du dépôt. فَأَوْلَادُنَا أَمَانَةٌ فِي أَعْنَاقِنَا. Nos enfants sont un dépôt qui nous a été confié. كَمَا ذَكَرَهُ الْعُلَمَا وَمِنْهُمَ الْعَلَامَةُ الْفَوْزَانِ حَفِظَهُ اللَّهُ. Comme les savants l'ont cité, parmi eux, le très savant Al-Fawzan, Hafizahullahu ta'ala. Akhraj al-Bukhari wa Muslim. An Ibn Umar radiyallahu anhuma. أن النبي صلى الله عليه وسلم قال كلكم راع وكلكم مسؤول عن رعيته. البخاري ومسلم ont cité dans leur recueil authentique selon Ibn Umar رضي الله عنهما que le prophète صلى الله عليه وسلم a dit: vous êtes tous des bergers et vous serez tous interrogés concernant votre troupeau. الإمام راع مسؤول عن رعيته. Le gouverneur, l'imam, est un berger. Il sera interrogé concernant son troupeau. الرجل راع في بيته مسؤول عن رعيته. L'homme est un berger chez lui dans sa demeure. Il sera interrogé concernant son troupeau. المرأة راعية في بيت زوجها مسؤولة عن رعيتها. La femme est une bergère dans le foyer de son époux. Elle sera interrogée concernant son troupeau. وكذلك أخرج البخاري ومسلم عن معقل بن يسار أن النبي صلى الله عليه وسلم قال ما من عبد يسترعيه الله رعية فيموت يوم يموت وهو غاش لرعيته إلا حرم الله عليه الجنة. De la même façon, Al-Bukhari et Muslim ont cité selon Ma'qil ibn Yasar que le prophète sallallahu alayhi wa sallam a dit: il n'y a aucun serviteur à qui Allah tabaraka wa ta'ala confie un troupeau sans qu'il meure le jour de sa mort en étant tricheur vis-à-vis de ce troupeau sans qu'Allah lui interdise le paradis. Sans qu'Allah lui interdise le paradis. فَأَوْلَادُكُمْ وَنِسَاءُكُمْ أَمَانَةٌ فِي أَعْنَاقِكُمْ. Vos enfants et vos épouses sont un dépôt qui vous a été confié. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قُوْ أَنفُسَكُمْ وَأَهْلِيكُمْ نَارًا وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ. Ô ceux qui ont cru, préservez vous-même ainsi que vos enfants d'un feu dont le combustible sont les hommes et les pierres. فَأَيُّهَا الْمُسْلِمُونَ يَنْبَغِي لَنَا أَنْ نَعْرِفَ هَذَا الْخُلُقَ السَّيِّئِ لِنَجْتَنِبَهُ. Ô musulmans, il est donc convenable que l'on connaisse cette caractéristique blâmable et mauvaise, afin que l'on puisse nous en éloigner. Aqulu qawli hadha wa astaghfirullah li wa lakum min kulli dhanb innahu huwal ghafurur rahim. Alhamdulillahi rabbil alamin. ولا عدوان إلا على الظالمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد. العلامة الثانية المذكورة في الحديث هي الكذب. La deuxième caractéristique, le deuxième signe des hypocrites cités dans le hadith est le mensonge. وفي الحقيقة إننا لنحزن لكثرة انتشار الكذب في أوساط المسلمين مع أنه جاءت النصوص متكاثرة في التحذير من الكذب. Et certes, nous sommes pris de tristesse lorsque nous voyons la grande propagation du mensonge parmi les musulmans, alors qu'il y a un grand nombre de textes qui stipule l'interdiction du mensonge. ومنها حديث ابن مسعود في صحيح مسلم أن النبي صلى الله عليه وسلم قال وإن الكذب يهدي إلى الفجور وإن الفجور يهدي إلى النار وإن المرء لا يكذب حتى يكتب كذابا. Et parmi les textes stipulant l'interdiction du mensonge, le hadith d'Ibn Mas'ud, radiallahu anhu, dans le recueil de l'imam muslim, que le prophète sallallahu alayhi wa sallam a dit, et certes, le mensonge mène aux turpitudes, aux grandes transgressions. Et certes, les grandes transgressions mènent au feu. Et certes, l'homme ne cesse de mentir jusqu'à ce qu'il soit inscrit comme grand menteur. كذاب. فأيها المسلمون هذه الصفة الذميمة ليست من أوصاف المسلمين. Oh musulmans, cette caractéristique blâmable ne fait pas partie des caractères des musulmans. وإنما هي من أخلاق الكافرين. Cependant, ce caractère fait partie des caractères des mécréants, ceux qui ne croient pas en Allah. Et à ces versets, Allah tabaraka wa ta'ala dit « Innama yaftari al-kaziba alladhina la yu'minuna bi ayati Allah wa ulaika humul kadhibun. » Certes, seuls ceux qui ne croient pas aux versets d'Allah inventent les mensonges. Et ceux-ci sont les menteurs. « Fahadhihi sifa laysat min awsafil muslimin. » Cette caractéristique ne fait pas partie des caractéristiques des musulmans. فَعَلَيْنَا نَتْرُكَهَا وَنَجْتَنِبَ مِنْهَا. Nous devons la délaisser et nous en éloigner. وَالْكَذِبْ شَرْبٌ مَحْبْ. Le mensonge est un mal pur. فَإِنَّ الْمُنَافِقْ لَا يَكُونُ مُنَافِقًا إِلَّا وَهُوَ يَكْذِبْ. Certes, l'hypocrite ne peut être que hypocrite que en mentant. يُظْهِرُ لِلنَّاسِ الْإِسْلَامِ وَيُخْفِي الْكُفْرِ. Il montre aux gens l'islam tout en cachant la mécréance. فَيَكْذِبْ. Alors il ment. وَكَذَلِكَ الْمُشْرِكِ لَا يَكُونُ مُشْرِكًا إِلَّا وَهُوَ يَكْذِبْ. De la même façon, le polythéiste ne peut être polythéiste sans mentir. فَيَكْذِبُ عَلَى اللَّهِ. Il ment sur Allah. يَجْعَلُ لَهُ أَنْدَادًا وَوُسَطًا. Il accorde à Allah des égaux et des intercesseurs. فَيَكْذِبُ عَلَى اللَّهِ تَبَارَكَ وَتَعَالَى. فَأَيُّهَا الْمُسْلِمُونَ عَلَيْنَا أَنْ نَجْتَنِبَ هَذِهِ الْأَوْصَافِ أَنْ نَتَعَلَّمَ مَا هِيَ أَوْصَافِ الْمُنَافِقِينَ. Ô musulmans, nous devons délaisser ces caractéristiques, apprendre quelles sont les caractéristiques des hypocrites, afin de nous en éloigner. فَنَسْأَلُ اللَّهَ تَبَارَكَ وَتَعَالَى أَنْ يُطَهِّرَ قُلُوبَنَا مِنْ أَوْصَافِ النِّفَاقِ. نَسْأَلُ اللَّهَ تَبَارَكَ وَتَعَالَى أَنْ يُطَهِّرَ قُلُوبَنَا مِنَ الْكَذِبِ وَأَنْ يَجْعَلَنَا مِنَ الصَّادِقِينَ. يَا رَبَّ الْعَالَمِينَ اجْعَلْنَا مِنَ الصَّادِقِينَ الْقَانِتِينَ لَكَ يَا ذَا الْجَلَالِ وَالْإِكْرَامِ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. وَصَلَّى اللَّهُ وَسَلَّمَ عَلَى نَبِيِّنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ. وَأَقِيمُوا الصَّلَاةَ.